நிறைவா ஏற போறேன். தேக்கி வச்ச ஆசையெல்லாம் தீக்க போறேன். இச வச்ச அம்பளையா மாற போறேன். கண்ணடிச்சு காலங்களை தாக்க போறேன். முட்டையில சீப்ப வச்சு சீவ போறேன். நாட்டுக்குள்ள பிரச்சனைய தீர்க்க போறேன். கெட்டவனா குண்டுக்குள்ள ஏத்த போறேன்.